ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே குலபூஷண மகாதேசிகாஜ நம ஸ்ரீதரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நம ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்பியான் நமகா ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம பாதுக பிரபாவம் பார்த்துட்டுருக்கோம். சுவாமி தேசிகனுடைய பாதுகாச கஷ்டம் என்பதானது ஒரு மாணிக்கம் போல நமக்கு எல்லாம் பாதுகனுடைய பிரபாவத்தை தூக்கி கொடுக்கும் கிரந்தமா அமைஞ்சிருக்கு. அவருடைய அனுகிரகத்தாலே இப்போ சஞ்சார பத்ததியில் நாம் பிரவேசிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் உன்னை தாண்ட முடியாதுன்னு சொன்ன கீழ் ஸ்லோகத்திலே 280வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாயேவ சௌரேர் மணி பாதுகேத்வம் அப்படின்னு ஸ்லோகத்தை முடிச்சார். பெருமாள் திருவடி கீழே பாதுகையை சேர்த்துட்டு இருக்க பெருமாளால எந்த விஷயத்திலையும் பெருமை விஷயத்தில் உன்னை பெருமாள் தாண்ட முடியாது. ஆகையால் பெருமாளுக்கு நீ நிழல் போலிருக்கிறாய். தன்னிடலை ஒரு மனுஷனால் தாண்ட முடியாது இல்லையா, கூடவேதான் வந்துட்டு இருக்கும். நீ அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கீழ் பாசுரத்திலே சுவாமி தேசம் அற்புதமாக சாதிச்சார். ததானந்தரம் அடுத்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சாய்க்க, பெருமாளுக்கு ஒரு திருநாமத்தை இவள் ஏற்படுத்தி கொடுக்கிறாள். இவருடைய வைபவத்தாலையும் பிரபாவத்தாலேயும் தான் பெருமாளுக்கு வந்து உருக்கமத்வம்னு ஒரு திருநாமம் கிடைச்சது. அது இல்லையா, உருக்கிரமன் ஒரு திருநாமம் கொடுக்கிறார் பாதுகா தேவியனுடைய விஷயத்தாலே. என்னன்னா பதஸ்பிருசா ரங்கபதிர் பவத்யா விசக்கிரமே விஸ்வமிதம் க்ஷணேன ததஸ்யமன்யே மணிபாதரக்ஷே தவைவ விக்யாதமுருக்ரமத்வம் அப்படின்னா பெருமாள் லோகத்தை அளந்தார். ஒரு க்ஷணனாயில பெருமாள் லோகத்தை அளந்துட்டானா, ஓரடி வைத்து இரண்டாம் அடி தன்னிலே தாவடி இட்டானால் இன்று மட்டும் தரணி அளந்தானால் இன்று முற்று என்பது பெரியாழ்வாருடைய திருவாக்கு. மூன்றடி மண் கேட்டாம் முதலடியில பூமி அளந்த பெருமாள், இரண்டாவது அடி ஆகாசத்தை அளந்தார். எல்லாம் அப்படி கண்டு ஒரு வினாடிக்குள்ள முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதனால இது எப்படி சாத்தியம்னு கேட்டா பெருமாள் சர்வசக்தன்னு சொல்றா எல்லாரும். ஆனா இப்ப அதிகைய நீ பெருமாளுடைய திருவடியை ஆசிப்பதனாலே இந்த உலகத்தையெல்லாம் பெருமாள் அளந்தார். ஒரு க்ஷணத்துல அளந்துட்டார்ப்பா உன்னுடைய சம்சர்க்கத்தாலே. அதனாலே பெருமாளுக்கு உருக்கிரமன் என்ற திருநாமமானது உன்னுடைய சம்சர்க்கத்தாலே பெருமாளுக்கு கிடைச்சது அப்படின்னு இந்த இடத்துல வந்து ரொம்ப அந்த திருநாமமானது பிரசித்தமாயிடுத்து. ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்றதாலே அந்த உலகளந்தான் என்பதான விஷயமானது பாதுகா தேவியால தான் பெருமாளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அப்புறம் பாதுகை பெருமையானது யதோவாசோ நிபத்தந்தே சொல்லினால் தொடர்த்தி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதனை நீ சொல்லிதான் சுரங்க நின் குணங்கள் சொல்லவல்லேன்னு திருச்சந்திரபுரத்துல சாய்ச்சார் திருமிழப்பிரான். அதை போல பாதுகா பிரபாவமானது நீண்டுண்டே போறது சுவாமி தேசிகன் திருவாக்கல. என்னன்னா பெருமாள் சஞ்சாரம் ஒண்ணு ராமபிரான் பாதுகா சாத்தின் காடு மத்த சுத்தினர் இல்லையா. சஞ்சாரயந்தி பதமன்வதிஷ்ட சகாய கிருத்தியம் மணிபாத ரக்ஷே மதஸ்துவமேகா மனுவம்ச கோப்து கோபாயதோ கௌதம தன்மதாரான் கௌதம தன்மதாரான் அப்படின்னா யார், கௌதம ரிஷியோட தர்மபத்னி அகலிகை இருக்காளே அவருடைய சாபத்தை பெருமாள் போக்கினான். அப்படின்னா பெருமாள் வரப்போறேன்னு காத்திருந்தா இவருடைய இந்த பாதுகையிலேருந்து ஒரு துளி ஒரு தூசியானது அவளுடைய அந்த கல்லா இருக்கக்கூடியதான அந்த அகலிகை மேல போய் பட்டது. அதனாலே அவள் சாப விமோசனம் அடைந்தாள் சொன்ன. ஏ பாதுகையே, ஒருவளான உன்னுடைய ஒத்தாசையினாலேதான் ஸ்ரீ ராமபிரான் அகலிகையாயிரு அந்த கௌதம ரிஷியுடைய தர்மபத்னி அகலிகை கல்லாயிருக்கா அவளிடம் விழுந்து அவள் சாபத்தை தீர்த்தார். ராமன் தீர்த்தான் ராமன் தீர்த்தான் சொன்ன ராமன் திருவடியிலே கீழே பாதுகை இருக்கு. பாதுகையானவள் ஸ்ரீபாவம் தாயார் அம்சம். ஒரு தாயார் இன்னொரு ஸ்திரீனுடைய கஷ்டத்தை போக்குறா சுவாமி இந்த இடத்துல. இது எப்படின்னா அது ஒரு ஆச்சார சம்பந்தம். பாதுக வந்து ஆச்சாரியம் தானே. அதனாலே ஆச்சாரியார்கள் இல்லாத போனால் இந்த பிரகதியில் இருக்கக்கூடிய மனுஷா நம்மளை போல ஜனன மரணம் அனுபவிச்சுருக்குமே, இவாளுக்கெல்லாம் பரமபதம் போதுவதற்கு யார் அழைச்சுட்டு போறது? அதனாலே சுவாமி நம்மாழ்வார்தான் எல்லாருக்கும் உபகாரம் பண்றார் என்பதானது தாத்பரியார்த்தருடைய அர்த்தமா இந்த பாசுரத்தை இருக்கு. கோபாயதோ கௌதம தர்மதாரான்னு அந்த கௌதமருடைய தர்மபத்னியான் அகலிகை சாபத்தை ராமபீரான் போக்கினான்னு ஸ்ரீமத் ராமன் சொல்றது. ஆனா அந்த பெருமை ராமனுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டாக்கா ஒன்ன திருவடிதை சாத்தின்றானேப்பா, அதுலேயே ஒரு தூளி போய் அங்க பட்டுது, ததேவ காரணம் அவளுக்கு சாவி மோசம் கிடைச்சது அப்படின்னு இந்த இடத்துல வந்து அற்புதமா சுவாமி தேசிகன் சாதிக்கிற. அடுத்தது இன்னும் பெருமாள் லோகத்தை அளந்துட்டானே, லோகத்தை அளக்கும் போது காடு மேடுலாம் தாண்டி போது அம்பரமூடரம் துவங்கி உலகளந்த உத்தமன்னு பெருமாளுக்கு திருநாமம் இருந்தது. இப்ப பூமியில அளக்கும் போது இங்க பூமியில எவ்வளவு கல்லுமுள் இருக்கு, நதிகள் இருக்கு, சமுத்திர ஜலங்கள்லாம் இருக்கு, அதுல நிறைய துஷ்ட வஸ்துக்கள் இருக்கு, ஜந்துக்கள்லாம் இருக்கு. இத பெருமாள் திருவடி வச்சானே, ஓரடி கிட்டான் இரண்டாம் அடியில மேல தூக்கி அளந்தர் இல்லையா, அப்ப பெருமாள் திருவடிக்கு ஏதாவது ஹானி ஏற்பட்டுடுமோ? அப்போ பெருமாள் மேல போகும்போது பெருமாள் எத்தனையோ எத்தனையோ ஏதோ சூரியன் சந்திரன் எல்லாம் தாண்டி போறது, அப்ப அந்த திருவடிக்கு ஒரு ஹானி வந்துடுமே அப்படி என்பதான பாதுகாதி அவருடைய திருவுள்ளமா இருக்கு. அந்த திருவுள்ளத்தை சுவாமி தேசிகன் இன்னொரு பாசுரத்தை ரொம்ப அழகா காட்டார். விக்ரம்ய பூமி மகிலாம் பலினா பிரதிஷ்டா தேவே பதாவனி திவம் பரிமாதுகாமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாத் சம்ரக்ஷிதம் பதசரோஜம் உபர்யபூஸ்துவம் அப்படின்னு. திவம் பரிமாதுகாமே இல்லையா, விக்ரம்ய பூமி வைக்கலாம் பலினா பிரதிஷ்டாம் தேவே பதாவனி திவம் பரிமாது காமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாத் சம்ரக்ஷிதும் பதசரோஜம் உபர்ய பூஸ்வம்னு ஸ்லோகம் போட்டிருக்க 284வது ஸ்லோகம். பெருமாள் திருக்கிரமானாய் வாமணனாய் வந்தான், மூவடி மண் கேட்டான், திருவிக்கிரமாய் லோகத்தை அளக்கிறது ஒரடி கீழே வச்சான். திருவடி பெருமாள் இரண்டாவது அடி தூக்கினர், ஆகாசத்துக்கு தூக்கினர், கிடுகிடுகிடும் திருமேனி வளர்ந்தது. ஆழியட சங்கம் வில்லுமெட திசை வாழியட தண்டும் வாழுமெட அண்டம் மோடையட முடி பாதமட அப்பொன் ஊழியட உலகம் கொண்டவாறே என்பதானது சுவாமி நம்மாழ்வார் பாசுரம். அதை போல எல்லா பெருமாளுடைய பஞ்சாயுதம் வளர்ந்துட்டே போச்சு, திருவடியும் வளர்ந்தது, பாதுகாதையும் வளர்ந்தானது. முன்னாடி சஞ்சார பத்தி ஸ்லோகத்தை நம்ம அனுபவிச்சோம். இப்போ பெருமாள் திருவடிக்கு ஒரு ஹானி, சூரிய மண்டலம் தாண்டி போனோம் இந்த திருவடி, சூரிய கதிர் பெருமாள் திருவடியில பட்டா வாடி போயிடாதா? ஏன்னா தாமரைக்கு ஒப்பானது பெருமாள் திருவடின்னு வந்து நமக்கு ஊமை பண்ணிருக்காளே. அந்த சூரிய கதிர் வந்து ரொம்ப உக்ரவையில் பட்டதுன்னே அன்றளந்து, அதாவது அருணோதயம் போது மலர்ந்து வருது, மத்தியானம் 12 மணிக்கு ரொம்ப ஜாஸ்தியாத்தனா இப்படி தாமரமுக்கு இப்படி வாடி போயிடும் இல்லையா. அதே போல எம்பெருமான் திருவடியானது தொட்டாலு கூட சிவந்து போன துள்ளி, பிராட்டிமார்கள் தொடும்போதும் சிவந்து போன திருவடியானது சூரிய கதிராலே சிவந்து போயிடாதோ, பெருமாளுக்கு அந்த திருவடிக்கு சூடுபட்டு ஒரு ஆணி வந்துடாதோ, அப்ப யார் ரட்சிப்பது அந்த திருவடியின்னு பார்த்தாக்க சாட்சாத்தான பாதுகாதேவி ரட்சிக்கிறான்னு சாய்க்கிறார். அப்படி பெருமாள் ஆகாசத்துல திருவடி தூக்கி அளப்பதற்கு திருவடியை தூக்கின போது அந்த திருவடி மேல இருந்து திருவடியின் மேல் வெயில் படாம காப்பாத்திரலாம் பாதுகாதேவி. அதான் சுவாமி தேசிகன் போட்டார், ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாது. தினகரனா சூரியனுடைய அந்த சூரிய கதிர்கள்ல இருந்து எம்பெருமாந்தேவர் ரட்சிப்பவள் யாருன்னு கேட்டா சாக்ஷா தம் பாதுகாதேவி அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இங்க சாய்கிறார். பெருமாள் லோகத்தை ரட்சிக்கிறான், ஆனா பெருமாள் திருவடி ரட்சிப்பது யாருன்னா நம் பாதுகாதேவி அப்படின்னு பாதுகையினுடைய பெருமையானது சொல்ல சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கு இந்த இடத்துல. இன்னும் என்னன்னு கேட்டா இன்னும் என்ன பாதைக்கு என்ன விசேஷம் சுவாமி? எம்பெருமான் திருவடியை ரட்சிக்கிறா இந்த பாதுகாதேவின்னு சொன்னா, அப்ப இந்த பாதுகாதேவிக்கு இன்னும் என்ன ஒரு வைபவம் இருக்கு, இன்னும் என்ன பிரபாவம் இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரத்தை ஒரு சமாச்சாரத்தை சுவாமி தேசிகன் இங்க எடுக்கிறார். விருத்தி கவாம் ஜனயுதம் பஜதா விகாரானு கிருஷ்ணேன ரங்க ரசிகேன கிருதாஷயா சஞ்சாரஸ்தவ ததா மணிபாத ரக்ஷே பிருந்தாவனம் சபதி நந்தன துல்யமாசீத் அப்படின்னா. பெருமாள் ராமாவதாரம் பண்ணான், ராமாவதாரத்துல பாதுக பிரபாவம் பறக்க பேசப்படுறது, எத்தனையோ எத்தனை விஷயங்களை பாதிகளுடைய பெருமையை சுவாமி தேசிகன் நிறைய ஸ்லோகத்தை சொல்லிட்டார். இந்த 280 ஸ்லோகத்துக்குள்ளேயே அடுத்து கிருஷ்ணாவதாரத்தை ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். என்ன சமாச்சாரம் கேட்டாயே, பாதுகையே பெம்பெருமான் கிருஷ்ணன் இருக்கும்போது அந்த பிருந்தாவனம், பெம்பெருமான் அந்த கிருஷ்ணன் அந்த பிருந்தாவனத்தை பிரவேசம் பண்ணதுக்கு முன்னாடி பிருந்தாவனம் அந்த வனம் எப்படி இருந்துங்க கேட்டா, ஒரே நெருஞ்சுமுள் காடா இருக்குமா, ஒரே நெருஞ்சுமுள் காடா இருந்தது, எங்க பார்த்தாலும் ஒரே புல்லும் புதரமா இருந்தது, அங்கு ஒரு வாசனை கூட ஒரு புஷ்பம் கிடையாது சுவாமி. ஆனா எப்ப பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணி மாடுகளை மேய்ப்பதற்கு இந்த பாதகையை சாத்தின்னு பெருமாள் எழுறானே, அப்போ வந்து அந்த பாதகையினுடைய அந்த அடியானது பிருந்தாவனத்தை பட்டவுடனே நெருஞ்சுமுள் காடாக இருந்த அந்த பிருந்தாவன வனமானது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நந்தன துல்லியமாசீதுன்னு போட்ட, பிருந்தாவனம் சபதி நந்தன துல்லியமாசீதுன்னு போட்ட. இங்க நந்தனம்னா நம்ம தேவேந்திரன் சொல்றாரு இங்க ஆச்சாரியால், அவன் தோட்டம் எப்படி இருக்குமோ, அவன் தோட்டத்தில் சகலவித புஷ்பங்களும், லோகத்துல என்ன புஷ்பம் இருக்குன்னு எத்தனை எத்தனை புஷ்பம் இருக்கோ அத்தனை தேவேந்திர லோகத்தை கேட்கணுமா சுவாமி, அவன் உத்தியானத்தை பத்தி சொல்லணுமா எப்படி இருக்கு, அப்படி ஒரு ரம்யமான சூழ்நிலை, ஒரே சுகந்தம் வீசிண்டு அவ்வளவு புஷ்பங்களும் வருஷிச்சுட்டு இருக்கு அந்த இடத்துல, பெரியாபாரியா புஷ்பங்கள் மல்லிகை பூ சூட்டவாராய், குறுக்கத்தி பூ சூட்டவாராய், சண்பக பூ சூட்டவாரன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். இது இங்க இருக்கிற வஸ்துக்கள் ஒரு 10-15 வஸ்துக்கள் தான் நம்ம கிட்ட பெருமாள் சாத்திக்கூடியதான யோகிர உள்ளதான் இங்க இருக்கு. ஆனா தேவேந்திரன் நந்தனத்திற்குடையதான அவ்வளவு வந்து அந்த அந்த அந்த சந்துஷ்டி எங்க இருக்கும் அப்படின்னாக்கா, பாதுகாதேவி விருந்தாவனத்திலே கிருஷ்ணன் திருவிடையில இருந்து தன்னை அங்கே இங்கே பெருமாள் ஓடி ஓடி ஓடி மாடு மேய்ச்சிட்டு ஓடி ஓடி புல்லாங்கல் ஊதினானே, அப்ப இந்த பாதுகாதேவியினுடையான திருமேனியானது பூமியில பட்ட உடனே அந்த பிருந்தாவனத்துல நெருஞ்சுமுள் காட்டுல பட்ட உடனே இது தேவேந்திரனுடைய தோட்டம் போலே ஆகி ரொம்ப அற்புதமா காட்சி அளித்துன்னு சொல்றார். அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு எழப்பமா இருந்தாலும் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் அவனுக்கு கடாட்சம் கடைச்சுனாக்க, பெருமாளுடைய கடாட்சமானது சுயமேவ அவளுக்கு வந்து கடைச்சிருவோம், அவன் நித்திசூரிய ஆறான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தாத்பரியார்த்தம் சொன்னான். ரொம்ப கிருஷ்ணேன ரங்கரசிகேன கிருதாஷ்டயாக சஞ்சாரஸ்தபததா மணிபாத ரக்ஷே பிருந்தாவனம் சபதி நந்தன துல்லியமாசீது. கிருஷ்ணாவதாரம் பண்ணி அவன் வந்து மொத்தத்தையும் போட்டுன்னு போகும்போது, ஏன்னா காடா இருக்குன்னு சொன்னா அவள் யசோத பிராட்டி அழுது அவள் இடத்துல பெரியாழ்வார் சகிக்கிறார். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனையினான் உடையும் கடியென ஊந்து வெம்பரக்களுடை கடியவன் கானடை கந்தின் பின் போன சிறுகுட்ட சங்கமன் அடியம்பெதின்பு உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான்னு சாய்ச்சா யசோத பிராட்டி. எம்பெருமான் காட்டுக்கு மாடு மேய்க்க போற, அப்போ பிராட்டி வெம்பெருமான் ஏற்கனவே அட்டகரி, இதுக்கு வேற இந்த கொடை வேறு எடுத்துட்டு போவார், தான் குழந்தைக்கு வாடக்கூடாதுன்ட்டு அந்த கொடையும் கொடுக்காம போயிட்டா பிராட்டி யசோத பிராட்டி. குடையும் செருப்பும் கொடாதே பாதுகையும் கொடுக்காம போட்டுனே, குழந்தைக்கு டைம் ஆயிட்டுன்னு அனுப்பிச்சு விட்டுனே அப்படின்னு இவா விசனப்படுறா யசோத பிராட்டி. தான் உடையும் கடியன உண்டு வெம்பராக்கியுடைய பெருமாள் அந்த கல்லில் முள்ளு நடந்து போகும்போது அந்த வெயிலோட தாபத்தாலயம் வந்து பெருமாளுடைய திருவடி என்னாகுமோ என்னாகுமோ நான் பாவி ஆயிட்டனே. உடையும் கடியன ஊன்று வெம்பரக்களுடை கடியவெங்கானடை கண்டின் பின் போன சிறுகுட்ட சங்கமல அடியும் வெதிம்பின், செங்கமலம் போல இருக்கக்கூடிய அடியானது வெதிம்பு பழுத்து போயிடுமேமா அப்படின்னு சொன்னா, இப்போ முதல்ல ஓங்கி விட கலந்து அளக்கும் போது வெயிலேந்து காப்பாத்துறது பாதுகாதே பெருமாள் திருவடிய, கிருஷ்ணாவதாரத்துல நெருஞ்சுமுள் காட்டிலேருந்தும் பெருமாள் காலில் முள்ளுபடாம காப்பாத்து நெருஞ்சுமுள் காட்டையே பிருந்தாவனத்துக்கு, அதாவது அந்த பிருந்தாவன வனத்தை தேவேந்திரனுடைய பூந்தோட்டத்துக்கு சமமா ஆக்கினது பாதுகாதேவி இல்லையா. இப்ப நான் கொடுக்கலன்னு சொன்னா பெருமாள் அந்த பாதுகையை போயிட்டுன்னு போன்றதாலே இங்க வந்து அந்த விஷயமானது தேவேந்திரோட தோட்டம் போல விருந்தாவனச்சாரம் ஆனது அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகனுங்க அற்புதமா எடுக்கிற ரொம்ப வஸ்தாச ஒரு விஷயத்த சொன்னிருந்தேன். அடுத்தது எம்பெருமான் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பெருமாள் பண்றார். எப்போன்னு கேட்டா ஒரு ரக்ஷம் கஜேந்திர மோட்சத்து பெருமா கருடாரூடனா ஏழ்றான் இல்லையா, வேகமா ஓடி வந்து ரெண்டு காரியம் பண்ணணும், ஒண்ணு வந்து எல்லாரையும் காப்பாற்றணும், இன்னும் வந்து அவளை ஒழிச்சு கட்டணும் இல்லையா. கிருடன் மேலே கிருடன் மேல வந்து பெருமாள் துஷ்ட நிகிரகம் பண்றார். வேகமா ஓடி வந்து பெருமா கருடாரூடனா வந்து மீனமர் பொய்கை நான் மலர் கோயிலான் வேக்கிரியனோடு சென்றிருந்த காணவர் வேடம் கையெடுத்தளர கராவதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூன்னு சென்று நின்று ஆடி தொட்டான்னு சாய்ச்சியர் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே வந்து அந்த முதலைய வந்து சம்ஹாரம் பண்ணான் பெருமாள் இல்லையா. இப்ப முந்தின ஸ்லோகத்தை பார்க்கும்போது அகலிகீழ சாபத்தை நீக்குது யாரு, பரம பவித்திரமான கௌதமுடைய அந்த அந்த அந்த பத்னியோட தர்மபத்னியோட சாபத்தை போக்கியது யாருன்னா பாதுகையிலேருந்து எம்பெருமான் திருவடியை ஆசிரித்த பாதுகையிலேருந்து செல்லப்பட்ட ஒரு தூளியானது காத்துல போய் அந்த அந்த அந்த கல்லு மேல விழுந்தது, அதனாலே அவள் சாபம் நீங்க பெற்றாள். அப்போ சாது சம்ரக்ஷணத்தை நடத்துவது யாருன்னு கேட்டாக்கா அம்மா பாதுகே நீதான் நடத்துறே சாதுக்களை ரட்சிக்கிறாய் அப்படின்னு காப்பாத்துறா. வேதமானது எதுக்கு உபயோகப்படுதுன்னா இதர மதங்களை சம்ஹாரம் பண்ணி அதெல்லாம் தப்பு உன்னுடைய எண்ணமே தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு வேதத்தை பெரிவா உபயோகப்படுத்துகிறான். ஆனா பெருமாளை அனுபவிக்கிறவன் வேதத்துல இருக்க சொல்ல கருத்துக்கள் நம்மளால மனசுல வாங்கிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஆனா நம்ம சுலபரம் புரிந்துக்கக்கூடியதான விஷயத்தை கொடுக்கக்கூடியதான ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கு. அந்த ஆழ்வார் பாச திவ்யசுக்தியான திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணா பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன, பெருமாளுடைய அவதார ரகசியங்கள் என்ன, பெருமாள் எப்படிப்படி அவதாரத்தை என்னென்ன செய்கைகள் புரிந்தான் என்பதெல்லாம் நமக்கு மனசிலே வருது இல்லையா. அதை போல ரொம்ப மிருதுவான அந்த பாதுகாதேவியானவள் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றா. அந்த வேதமானது வேத ரூபமானவன் யாரு, வைனதேயன் இருக்கானே அவன் வந்து மற்றவாள சம்ஹாரம் பண்றதுக்கு பெருமாளுக்கு உபயோகப்பட்டு போயிட்டு இருக்கிறதை உபமானமா காட்டுறா பெரிவா இந்த இடத்துல. அது அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். பாதாபனி பஜன விக்ரமனே நபுஜானாம் பஞ்சாயுதி கிருதர்கை பஜதே விகல்பம் நித்தம் தமேவ நியதாமணி பதயோர் முராரேஹே தேனாசி நூனம் அவிகல்பமாதி யோக்யா சமாதி யோக்யா அவிகல்ப சமாதி யோக்யா அப்படின்னா என்னன்னு கேட்டா பெருமாள் நிசிம்மாவதாரம் பண்ணல, பெருமாளுக்கு பஞ்சாயுதங்கள் இருக்கு, பெருமாள் தன் சத்ருவை கொல்றதுக்கு பஞ்சாயுதத்தை உபயோகப்படுத்துற சக்கர ஆயுதம், சில சமயங்கள்ல வேற ஆயுதம் ராமாவதாரத்துல அம்பால் அடிச்சு கொன்னர் ராவணனை, வாலி அம்பால் அடிச்சு கொன்னர் தாட்டகா வதமாச்சு இதெல்லாம் ஆச்சு. கிருஷ்ணாவதாரம் மொத்தமும் சக்கரம், பாஞ்சஜன்யத்தை போர்க்கால பாஞ்சஜன்யத்தை ஊதினாலே கௌரவசேன பாதி டிக்கெட்டு எல்லாம் மொத்தம் அவுட் ஆயிடுது இல்லையா. இப்படி ஒரு ஆயுதத்துக்கு பிரத்யாயுதமாக ஆயுதங்கள் இருக்கு பெருமாள்கிட்ட. நிசும் அவதாரத்துல பெருமாள் இன்னொரு க்ஷணமாத்திர வியாஜமான நிசும் அவதாரம் அந்த பக்தனுக்கு பெருமாள் வந்து ஸ்தம்பத்துல இருந்து அவதாரம் பண்ணார். அப்ப இந்த ஆயுதங்கள்லாம் பெருமாள் எடுத்துன்னு வரல, என்ன கை கை நகர்த்திய பெருமாள் ஆயுதமாக்கி அவனை சம்ஹாரம் பண்ணார் இல்லையா. ஆனா பாதுகைக்கு ஒரு மாற்று வஸ்து எங்க இருக்கு இல்லன்னு சாத்திய சுவாமி தேசி இந்த பாத்திரத்துல சக்கரம் இல்ல, சங்கு இல்ல, கதை இல்ல, வால் கட்கம் இல்ல, வில்லு அம்பு இல்ல. ஆனா ஒரு இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் மாற்றா ஒரு விஷயம் கிடைச்சு பெருமாள் நிசம்ம அவதாரத்தை நகத்தால வந்து அவருடைய மார்பை ஹிரண்ய கசிவு மார்பை பிளந்து அந்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார். ஆனா உன்ன ராமாவதாரத்துல வந்து பாதுகை பெருமாள் பரதனுக்கு எள்ள பண்ணி கொடுத்துட்டாரே, அதுக்கப்புறம் வேற பாதுகை போட்டுட்டாரா, உனக்கு சப்ஸ்டியூட்டே இல்லையம்மா, ஏ பாதுகாதேவி உனக்கு சமமானவர் யாரும் கிடையாது, உனக்கு மேலையும் யாரும் இல்லைன்னு காட்டுறா இந்த இடத்துல. நான் பாதுகாவல வசத்தின்னு காட்டுறா, சஞ்சரிக்கிற காலத்தே உன்னை தவிர வேறு ஒன்றையும் பெருமாள் சாத்திக்கிறது இல்லம்மா, உன்னதான சாத்திக்கிறார், அதனாலே உனக்கு பிரதி உனக்கு இப்படி இப்படி கூட சொல்லலாம் இந்த விஷயத்த, உயர்வரம் உயர்நலம் உடையவன் ஜவனவன் மேர மதிலம் அருளினன், அவன் பெருமாளுக்கு சமமா யாரும் இல்ல, பெருமாளுக்கு மேல வசதியான யாரும் இல்ல, அப்படிப்பட்டதான பெருமாள் திருவடியில் ஆசிரியக்கூடியதான் பாதுகைக்கு சமமா யாரும் இல்ல, பாதுகைக்கு மேலையும் யாரும் இல்லைன்னு கூட அத்தியாகாரம் பண்ணிக்கலாம் அங்கிருந்து விஷயம் எடுத்தீங்க. அதனாலே என்னன்னா இந்த உபநிஷத்துக்களை எல்லாம் அத்தியனம் பண்ணாமல் உபதேசத்தாலே பெருமாளை அறியலாம் சொல்லிட்டு சொல்றா. ஆச்சாரியால் இல்லாம பெருமாளை அடத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்றா. இந்த உபநிஷத்துக்கள் எல்லாம் இந்த சக்கரம் போலே இல்லையா, அதுக்கு வேறொன்னு விசார அத்தியனம் பண்ண முடியல, என்ன சரி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோன்னு ஆச்சாரியாலு பார்த்து தெரிஞ்சுக்கிறா. ஆனா இந்த ஆச்சாரியாலே இல்லைன்னா பெருமாள் எப்படி அடைய முடியும் இல்லையா. அப்போ இந்த பாதுகைக்கு மாற்று கருத்து ஒண்ணும் இல்லையன்னு சொல்லிட்டு சுவாமி தேசம் இங்க சாய்ச்சார். நித்தியம் தொமேபனியதா பதயோர் முராரே தேனாசினு நம விகல்ப சமாதி யோக்யா, சமாதி யோக்யா வைத்துக் கொள்வதற்கு தகுந்தவளாக நீ ஆகிறாய், நிச்சயமாய் ஆகிறாய்ப்பா அப்படின்னு சொல்லி அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் வந்து சுவாமி தேசிகன் வந்து அழகா அற்புதமா ரொம்ப விஷயம் ரொம்ப சாதாரணமா இருக்கு பார்த்தா, ஆனா விஷயம் ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா சாய்க்குது. அந்த ஆடம் சட்டுன்னு பார்த்தா ஸ்லோகத்தை தெரியாது, இது ஆச்சாரம் நம்ம எடுத்துக் கொடுக்கவேதான் தெரிகிறது. சரி, பெருமா இத்தனை அவதாரங்கள் பண்ணார், பிக்ஷா வாங்கி போனார் பாவன அவதாரத்துல, அப்போது பெருமாள் பாதுக சாத்தின் எழுதினார் சுவாமி. சரியா, பெருமாள் தூது போனார், தூது போகும்போது கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் பாதுக சாத்தின்னு போனார். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பாலகிருஷ்ணனாயிருந்து 11 ஆண்டுகள் பெருமாள் வந்து நந்தபாபர் இல்லத்தை வளர்ந்து வந்தான். பாலகிருஷ்ணன்லேருந்து சகடாசுர வதம் பண்ணி திருப்பி வந்து கம்சவதம் 11 வயசுல ஆயிடுது. பெருமாள் கோவர்த்தன தாரணம் பண்ணும்போதும் பெருமாள் பாதுக சாத்தின்றாரு. இதெல்லாம் எதனால முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, பசுமைக்கும் போது பெருமாள் பாதுக சாத்தின் போனார் அந்த இடத்துல இல்லையா. அப்போ பெருமாள் அதனால எதனா, நீ போக்கியமான வஸ்து, எல்லா காரியமும் சக்சஸ் எதனால ஆச்சுனாக்கா, நீ பலி சக்கரவர்த்தி யாகத்துக்கு பெருமாள் பாதுக சாத்தின் போனதால ஆச்சு. பெருமாள் பசுமைப்பதானது எப்படி சாத்தியமாச்சு, ஒன்னு சாத்தியம் பெருமாள் போன, அதனால விருந்தாவன காடே வந்து நந்தன துல்லியம் ஆசித்தா ஆச்சு. ததனந்தன் பெருமாள் தூது போகும்போது முன்னோர் தூது வானதத்தின் வாயில் விழுந்து அவனே பின்னோர் தூதி ஆதி மன்னர்க்காக பெருளிழத்தார், என்னா தூதங்கடன் என்றானே ஊழ் கிடந்தானே என்று திருமங்க மன்னன் சாய்ச்சாரே. அப்படி பாண்டவருக்கு தூது போகும்போது இந்த பாதிக சாத்தின் போனதாலேதான் உயர்ந்ததாச்சு, எல்லா காரியமும் சக்சஸ் ஆச்சு. அதனால நீ திருவடியில் இருக்கதால எந்த இழப்பமும் இல்லைப்பா, அதனால நன்மையே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் வந்து இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். ஸ்லோகத்தை அது விஜயாபிரமன் பெருசா இருக்கு, டைம் ஆயிடும், அதனால மேற்கொண்டு நான் சபையில விஞ்ஞானம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதனால இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல பாதுகாதேவியின் பிரபாவம் வந்து இப்படி எல்லாம் கூட ஒரு பாதுகையோட பிரபாவத்தை நம்மளால சொல்ல முடியும். பார்க்க தேசிகர் எடுத்தது என்ன, ஆழ்வா திவசுக்தி எடுத்து காட்டுறார், நம்ம ஆழ்வா திவசுக்தி எடுத்து காட்டுற, உபனிஷத்தை எடுத்து காட்டுற, நமக்கு உபனிஷத்து அர்த்தங்களை எடுத்து காட்டுற சுவாமி தேசிகன். அப்புறம் ஸ்ரீமத் ராமாயணத்தின் விஷயங்களை கோட் பண்ணி காட்டுற, பாகவதத்தை எடுத்து காட்டுற சுவாமி பாதுகைய பெருமையை சாத்திரத்துக்கு, அது கிருஷ்ணாவதாரமான பாரதத்தை எடுத்து காட்டுற சுவாமி தேசிகன். அப்போ ஒரு ஆச்சாரியன் தன் ஞானத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்து தன் ஞானத்தால் விஷயங்களை தேடி பாதுகிற பிரபாவத்தை தூக்கி வைக்கிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னாக்க, அந்த தேசிகனுடைய பெருமை என்ன நம்ம அறிய வேண்டாமா. அதனாலே அவருடைய தன்னுடைய ஞானத்தாலேயும் இந்த பாதுகை அவ்வளவு வசதியா இருக்கு சுவாமி. ரங்க பாதுகைனா சாதாரணமா சாட்சாத்து ரங்கத்தை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆராதனை பண்ணானே, ரங்கன் பாதுகைன்னு மட்டும் சொன்னா போராது, பெருமாள் சஞ்சரிக்கிறான்னா. அவர் ஸ்ரீமத் ராமாயணத்துல பாதுகா பிரபாவம் ஜாஸ்தி பேசப்பட்டிருக்கு, அதுல இருந்து கோட்டிஸ் கொடுத்த சுவாமி தேசிகன் நமக்கு இது விஷயம் எல்லாம் காட்டுறது இந்த இடத்துல. இதுல எங்க அவதாரம், 10 அவதாரத்தையும் நிசும்ம அவதாரத்தை எடுத்த சுவாமி இந்த இடத்துல. நிசும்ம அவதாரத்தை எவனொருவன் வந்து இந்த அவனுடைய ஹிரண்ய கசு மாற கிழிச்சு போட்டார், நகத்தால கீழ்ச்ச ஆயுதங்களுக்கு எல்லாம் பிரத்யாயுதமாய் வந்தது, ஆனா பாதுகை என்பவர்களுக்கு உண்டானதானது ஒரு மாற்று வஸ்து இல்லையப்பா, நீதான் இருக்கணும். ராமாவதாரத்தை உன்னை கைட்டி கொடுத்த பரதன் கிட்ட, அப்புறம் ராவணவதம் வரைக்கும் பெருமாள் வெறுங்காலத்துல நடந்து வந்திருந்தார். அயோத்திக்கு போய் திருப்பி அந்த அங்க போய் பொறியில் தான் பரதன்கிட்ட பாதுகை செத்துக்கிறது இல்லையா. அப்போ அந்த பாதுகையானவள் அவளுக்கு வேறொரு பாதுகை மரத்துல செஞ்சு போட்டுட்டாரா ராமன் காட்டுலதான் இவ்வளவுக்கு லட்சுமணன் கைங்கிற பத்து சித்தமா இருக்கார். ஏ இன்னொரு பாதுகை ரெடி பண்ணான்னு சொன்னா பெருமாள் பண்ணி கொடுக்க, இளைய பெருமாள் பண்ணி கொடுக்க போறார். ஆனா பெருமாள் அப்படி பண்ணலையே, ராம பாதுகையே அவன் வாங்கி போயிட்டான், இதோட நடந்து போறேன்னு சொன்னான் இல்லையா. அப்போ அவன் நடந்து பெருமாள் கானகத்தை நடந்து திருவடிதமாக நடந்து போகும்போதும் அவனுக்கு ஒரு அனுகூலம் பண்ணது யாரு, இவள் முதல்ல சாத்தின்ற பிரபாவத்தாலே தன் பிரபாவத்தையே பெருமாளுக்கு நெறிஞ்சு முதல்லாம் இல்லாத பண்ணி கொடுத்தா இந்த பாதுகாதேவி அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாதுகாசகத்துடைய அந்த ஸ்லோகத்தினுடைய உள்கருத்து அமையிறது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே புரியும். இவ்வளவு விஷயம் ராமாயணம் படிக்கிறோம் படிக்கிறோம், இவ்வளவு விஷயம் உள்ள பொதிஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு பதத்தையும் சுவாமி ஒரு புது விதமான அர்த்தத்தை நம்ம கொடுக்கிறது இல்லையா. பசுமைக்கும் போதும், தூது போன போதும், யாகத்துக்கு வந்து பிக்ஷா வாங்க போதும், இந்த பாதுகாதி திருவுடைய ஆசிரியனாலே தான் சகலகாரம் சித்தி ஆச்சுன்னு சொல்லுதுன்னா, அப்ப ராமனை விடவும் கிருஷ்ணனை விடவும் இந்த பாதுகை வந்து எவ்வளவு வசதியா இருக்கா நமக்கு, இவளை பிடிச்சிட்டா போறமே எவனூரன் பரம்பொருளோ அவனே நமக்கு சித்தமாயிடுவான், அவனே நமக்கு கைக்குள்ள வந்துடுவான் என்பதானது ஸ்பஷ்டமா தெரிகிறதானது இந்த 200-300 ஸ்லோகத்து வரைக்கும் உண்டான அந்த சஞ்சார பத்திரிகையுடைய அர்த்தங்கள் இருக்கு. மேற்கண்டு சில ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நாளைய உபன்யாசத்தில் சந்திக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.